cours numéro 11. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillah. Wassalatu wassalam ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man walah amma ba'd. Akhadna fi darsina as-sabiq qawl Sheikh al-Islam rahimahullah qubhan liman nabadha al-Qur'ana wara'ahu wa idha istadalla yaqulu qala al-Ahtalu. ماذا يريد من هذا البيت رحمة الله عليه؟ Qu'est-ce qu'il veut nous démontrer رحمه الله dans ce vers de poésie؟ تفضل. لا تأخذ قول غير النبي صلى الله عليه وسلم. نعم، التحذير من أخذ قول القائل كائنا من كان إذا خالف الكتاب والسنة. Il met en garde de prendre la parole de quiconque, que ce soit l'Akhtal ou un autre, si cette parole, elle contredit Al-Qur'an ou Al-Sunnah. قُبْحًا لِمَنْ نَبَدَ الْقُرْآنَ وَرَأَهُ. Ils ont délaissé le Qur'an et ils argumentent avec la parole de l'Akhtal. Et هذا c'est un عيب كبير. لِأَنَّ اللَّهَ عَزَّ وَجَلْ أَمَرَنَا بِاتِّبَاعِ الْقُرْآنِ وأمرنا عز وجل باتباع نبيه صلى الله عليه وسلم لا غير. الله nous a ordonné de suivre ce Coran. Il nous a ordonné عز وجل de suivre son messager عليه الصلاة والسلام. Pourquoi délaisser les ordres d'Allah عز وجل et suivre قول un autre qui n'est pas infaillible, qui n'a pas reçu la révélation, qui peut se tromper. Et on a c'est Ashad, on a dit, l'Akhtal c'est un Nasrani. Comment délaisser les textes, la révélation, et prendre la parole d'un chrétien, Iyadam Billah. Ils ont pris, al-Asha'ira, la parole de l'Akhtal dans deux sujets, lesquels? Le premier? L'Istawa. Naam. Ils ont pris la parole de l'Akhtal. قد استوى بشر على العراق اي pour démontrer un استوى c'est بمعنى استولى. Et deuxième cas, ان كلام الله قائم بنفسه. نعم, ان الكلام قائم بذات الله عز وجل, son صفة ذاتية فقط. ان الكلام لفي الفؤاد وانما جعل اللسان على الفؤاد دليلا. Ils ont pris cette parole de Al-Akhtal, Walillahil Hamd, on avait détaillé. Waliyawm, Inch'Allah, naqrama yata'allaq bi al-ru'ya. Ru'yatul mu'minin, rabbahum, yawm al-qiyama wa fil jannah. Man yaqra al-manzouma, tfaddal. Qala Sheikh al-Islam ibn Taymiyyah rahimahullah. يا سائلي عن مذهبي وعقيدتي رزق الهدى من للهداية يسأل اسمع كلام محقق في قوله لا ينثني عنه ولا يتبدل حب الصحابة كلهم لمذهب حب الصحابة كلهم لمذهب حب الصحابة كلهم لمذهب ومودة القربى بها أتوسل ولكلهم قدر على وفضائل لكنما الصديق منهم أفضل وأقول في القرآن ما جاءت به آياته فهو الكريم المنزل وأقول قال الله جل جلاله ومصطفى الهادي ولا أتأول وجميع آية الصفات أمرها حقا كما نقل الطراز الأول وأرد عهدتها إلى نقالها وأصونها عن كل يتخيل قبحا لمن نبذ القرآن وراءه وإذا استدل يقول قال الأفضل والمؤمنون يرون حقا ربهم قال شيخ الإسلام ابن تيمية رحمه الله تعالى والمؤمنون يرون حقا ربهم وإلى السماء بغير كيف ينزل. Il a cité رحمة الله عليه dans ce vers deux مسائل importantes. الأولى رؤية الله عز وجل, أي أن المؤمنين ils verront Allah Azza wa Jal يوم القيامة في أرض المحشر et كذلك في الجنة. وإلى السماء بغير كيف ينزل. La deuxième مسألة et elle est importante, فيها إثبات صفة النزول لله عز وجل. أن الله سبحانه وتعالى يدسه كما جاء في الحديث qu'on verra إن شاء الله تعالى dans le الشرح. قال شيخ الإسلام رحمه الله قوله والمؤمنون يرون حقا ربهم في هذا الشطر من البيت. الشطر سي une partie. نعم في هذا الشطر من البيت يثبت أو يثبت به شيخ الإسلام رؤية المؤمنين إلى ربهم في الجنة. والأدلة على ذلك كثيرة من الكتاب والسنة. Et on verra كذلك في الجنة وكذلك في أرض المحشر أي يوم القيامة avant de rentrer في الجنة. Ils verront Allah عز وجل. Et il a cité des preuves من الكتاب ومن السنة الصحيحة فنقرأها. قال تعالى وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. الشاهد c'est la deuxième partie أو le deuxième verset. وإلى ربها ناظرة. أما le premier وجوه يومئذ ناظرة أي حسنة جميلة. أما le deuxième فمن النظر أي الرؤية. وقال تعالى على الأرائك ينظرون. والنظر c'est comme الرؤية, c'est la vue, la vision. وقال تعالى للذين أحسنوا الحسنى وزيادة. للذين أحسنوا الحسنى أي الجنة كما فسر المفسرون. وزيادة أي رؤية الله عز وجل. ولعله يبقى سيتي الحديث في هذا. Donc, للذين أحسنوا الحسنى أي الجنة وزيادة. Et quelque chose en plus, أي رؤية الله عز وجل يوم القيامة وفي الجنة. هذا الجزاء, هذا الثواب العظيم, c'est pour هؤلاء. للذين أحسنوا الإحسان أي التوحيد أولا. Ils sont morts على التوحيد. كذلك عبدوا الله عز وجل بما شرع سبحانه. Ils ont adoré Allah عز وجل بما شرع سبحانه. C'est ça الإحسان. أما adoré Allah سبحانه وتعالى بالهوى وبالخرافات أو بالشرك عياذا بالله, فهذا ça fait pas partie de الإحسان في شيء. وقال تعالى لهم ما يشاءون فيها ولدينا مزيد. Ça ressemble au verset précédent. لَهُمْ مَا يَشَاءُونَ فِيهَا أي في الجنة وَلَدَيْنَ مَزِيد et quelque chose en plus. Ce plus فُصِّرَ بِالْجَنَّةِ بِالرُّؤْيَا قصد أي la vision. Ils verront Allah عز وجل. وَقَالَ تَعَالَى كَلَّا إِنَّهُمْ عَنْ رَبِّهِمْ يَوْمَئِذٍ لَمَحْجُوبُونَ. Et tu comprends ce verset pas bi al-mantouq. Al-mantouq, c'est un verset clair qui te montre, مثلاً, وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. Ils verront. Le verset, il est واضح. Ce verset, la compréhension du verset te permet de comprendre la vision. لماذا؟ قال كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون. Certains, ils verront pas Allah Azza wa Jal. Il y aura un hijab, mahjouboun, ils seront voilés. Tu comprends min hada anna d'autres ils le verront. Lianna, si Allah il cite que certains ils verront pas Allah Azza wa Jal, tu comprends que d'autres ils le verront. Fa min al-thawab, parmi les récompenses, et c'est la plus grande récompense, ru'yat Allah Azza wa Jal. Et parmi le châtiment, un des châtiments les plus durs, les plus difficiles, ne pas voir Allah Azza wa Jal. قال الشافعي رحمه الله لما أن حجب هؤلاء في السخط كان في هذا دليل على أن أولياءه يرونه في الرضا. Si هؤلاء ils verront pas Allah عز وجل, il y aura un voile. Pourquoi? لأنهم c'est des kafara, ils ont pas cru, ils se sont pas soumis, donc ça fait partie du châtiment. Tu comprends من هذا أن parmi les récompenses, c'est de voir Allah Azza wa Jal. هذا وجه الاستدلال من هذه الآية. كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون. Et ça c'est important, أن الاستدلال ça peut être بالمنطوق أو ça peut être بالمفهوم. الاستدلال ça peut être بالمنطوق, quelque chose de clair, أي fait telle chose, أو إثبات مثلا هنا الرؤية. Ça peut être بالمفهوم كذلك, أي si les kuffar parmi leurs châtiments c'est qu'ils ne verront pas Allah Azza wa Jal, tu comprends من هذا أن المؤمن المؤمنون يرون الله عز وجل. هذا في الأصول يسمونه المنطوق والمفهوم. المنطوق هو نص clair qui te montre la chose fait ou ne fait pas, أو un إثبات أو un نفي. والمفهوم tu comprends d'un verset une chose. وقال النبي صلى الله عليه وسلم إنكم سترون ربكم كما ترون القمر ليلة البدر ولا تضامون في رؤيته متفق عليه عن جرير بن عبد الله رضي الله عنه. هذا الحديث إلى واضح إلى في الصحيحين أن النبي صلى الله عليه وسلم قال إنكم سترون ربكم. Tu peux pas trouver plus clair que هذا. لكن avec cette clarté, avec tous ces versets et avec ce hadith et d'autres, tu trouveras أن أهل البدع من معطلة ومحرفة يديرون ك سي با الرؤية كما أهل السنة يديز أي سي با رؤية الله يلانتربرتون بار أوت شوز عياذا بالله. أما النبي صلى الله عليه وسلم قال إنكم سترون ربكم vous verrez الله عز وجل. فنحن en tant que مؤمن نؤمن بهذا. لماذا؟ لأن النبي صلى الله عليه وسلم القائل إنكم سترون ربكم. وجاء في الصحيحين من حديث أبي هريرة وأبي سعيد رضي الله عنهما أن ناسا قالوا يا رسول الله هل نرى ربنا يوم القيامة؟ Et ça, ça montre ce sؤال que المؤمن, chaque مؤمن il espère voir Allah عز وجل. لهذا certains compagnons ils ont posé cette question au prophète صلى الله عليه وسلم. لأن المؤمن يلام الله عز وجل. Il s'est soumis à Allah عز وجل. Il a fait des sacrifices. Il obéit. Il espère mourir à la hada. Il espère كذلك voir Allah عز وجل. فلهذا ils ont demandé au prophète صلى الله عليه وسلم هل نرى ربنا يوم القيامة؟ Est-ce qu'on verra Allah يوم القيامة؟ أي dans l'au-delà. Que ce soit في أرض المحشر أو في الجنة. فقال رسول الله صلى الله عليه وسلم هل تضارون في رؤية القمر ليلة البدر؟ قالوا لا يا رسول الله. قال هل تضارون في رؤية الشمس ليس دونها سحاب؟ قالوا لا. قال فإنكم ترونه كذلك. Il leur a démontré, il leur a donné un exemple de القمر. القمر, les nuits de pleine lune. Bien sûr, quand il n'y a pas de nuages, tu vois القمر. حتى si on se rassemble des milliers de personnes dans un endroit, on voit tous القمر. فلهذا قال النبي صلى الله عليه وسلم dans le hadith précédent لا تضامون في رؤيته أي تتزاحمون. Une personne il empêche un autre. Là, c'est pour ça que si on est dans un endroit, un terrain vague, un désert, et il y a la lune, même si on est des milliers de personnes, on n'a pas besoin de se bousculer pour voir. Chacun lève les yeux et voit la lune. وهكذا le soleil. فالنبي صلى الله عليه وسلم قال فإنكم ترونه كذلك. Vous le verrez comme vous voyez la lune et le soleil. On peut se poser une question هنا. تقدم معنا أن من عقيدة السلف عدم التمثيل. قد يقول قائل هنا pourquoi cette ressemblance avec le soleil et la lune. عندما نعم لكن la question c'est نحن on sait tout le monde voit la lune et le soleil لكن واحد il peut se dire dans ce hadith il y a une comparaison entre la lune le soleil et la vision d'Allah عز وجل. Qu'est-ce qu'on peut répondre? C'est le moyen qui est comparé, c'est pas la chose. Ahsante. Ce qui est comparé, c'est Ru'ya, c'est pas la chose. C'est pas Allah avec la lune ou le soleil. Là, la comparaison, النبي صلى الله عليه وسلم قال لهم هل تضارون في رؤية الشمس؟ أي quand tu vois le soleil en pleine journée, quand il fait beau, il n'y a pas de nuages, ou la lune en pleine nuit, خاصة les jours de pleine lune, quand il n'y a pas de nuages, t'as aucun doute que tu vas la voir, et tu la vois et t'as pas de problème à la voir. النبي صلى الله عليه وسلم cette vision, il la compare avec la vision d'Allah يوم القيامة. Donc ce qui est comparé, c'est la vision, pas la chose qui est visionnée, le soleil, la lune, avec Rabb al-Alamin, Allah Azza wa Jalla. Il faut bien faire attention à hada. Ce qui est comparé, c'est la chose qui est visionnée, la lune, le soleil. C'est des créatures. Avec Al-Khaliq, le créateur. C'est pas ça qui est comparé. Là, ce qui est comparé, c'est, on a dit, la vision. Le moyen de voir. Quand tu vois la lune et le soleil, tu vois avec tes yeux. Et tu verras Allah Azza wa Jalla avec tes yeux. Ça montre que ce n'est pas une vision du cœur. On va voir. Vous verrez, inshallah, dans certains livres, des livres plus détaillés. On verra si Cheikh Mohammed cite Huna wa illa, vous le verrez dans d'autres livres. Al-Ba'd, ils vont dire c'est une vision du cœur. Là, ce n'est pas une vision du cœur. Le Nabi sallallahu alayhi wa sallam a comparé la vision de la lune et du soleil avec la vision d'Allah Azza wa Jalla. Ça te montre que la vision, c'est la même, c'est avec les yeux. Mais ce qui est visionné et ce qui est vu, c'est pas comparable. Pourquoi? Les Allah c'est le Khaliq et le soleil et la lune c'est des créatures. Fatanabbah li hada. Donc hadith Jarir fi sahihayn, innakum satarawna rabbakum kama tarawna al-qamar laylat al-badr. Kadhalik huna ya kama والكاف للتشبيه. C'est une comparaison. Vous verrez Allah comme vous voyez la lune. Et ce qui est comparé, c'est ce qui est visionné, ce qui est vu. Pas, non, ce qui est comparé, c'est ta vision, pas ce qui est vu. هذا إن شاء الله c'est واضح. Et le deuxième hadith, hadith Abi Huraira et Abi Sa'id رضي الله عنهما في الصحيحين. Et كذلك فيه ثبات الرؤية. قال وجاء في الصحيحين عن أبي موسى رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال جنتان من فضة آنيتهما وما فيهما وجنتان من ذهب آنيتهما وما فيهما وما بين القوم وبين أن يروا ربهم تبارك وتعالى إلا رداء الكبرياء على وجهه في جنة عدن. الشاهد أن يروا ربهم تبارك وتعالى إلا رداء الكبرياء أي في الجنة. وفي صحيح مسلم عن صهيب رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال إذا دخل أهل الجنة الجنة قال يقول الله تبارك وتعالى تريدون شيئا أزيدكم. C'est ça le tafsir comme vous avez dit du verset للذين أحسنوا الحسنى وزيادة. الآن يسون entrés في الجنة الحسنى للذين أحسنوا الحسنى في الجنة. Quand ils rentreront في الجنة, donc ils auront الحسنى. يقول الله تبارك وتعالى, الله سبحانه وتعالى يدقى هؤلاء. Ce hadith كذلك c'est un دليل أن الله يبغل صفة القول الكلام. قال الله يقول الله, c'est الله qui parle à هؤلاء. تريدون شيئا أزيدكم, est-ce que vous voulez quelque chose de plus؟ فيقولون أي المؤمنون ألم تبيض وجوهنا ألم تدخلنا الجنة وتنجنا من النار. قال فيكشف الحجاب. الحجاب كسيتي dans le hadith précédent إلا رداء الكبرياء على وجهه في جنة عدن. فالله سبحانه وتعالى في الجنة يكشف الحجاب أي ce voile qui est entre les croyants et Allah subhanahu wa ta'ala fil jannah, il sera enlevé. فَمَا أُعْطُوا شَيْئًا أَحَبَّ إِلَيْهِمْ مِنَ النَّظَرِ إِلَى رَبِّهِمْ عَزَّ وَجَلَ. Ça montre que voir Allah عز وجل c'est la plus grande récompense. لأنهم ils sont fil jannah et الآن il y a une récompense en plus, encore plus grande. فَلِهَذَا قَالَ النَّبِي صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَمَا أُعْطُوا شَيْئًا أَحَبَّ. Ils n'auront pas une chose de qui préfère de préférable de plus aimer indahum que de voir Allah. Minan nazar ila rabbihim azza wa jalla. ثم تلا هذه الآية للذين أحسنوا الحسنى وزيادة. Ça c'est un tafsir nabawi عليه الصلاة والسلام. Il a fassar الزيادة بالرؤية avec ce hadith. وقد ثبت عن النبي صلى الله عليه وسلم أنه كان يقول اللهم إني أسألك الرضا بعد القضاء وبرد العيش بعد الموت ولذة النظر إلى وجهك والشوق إلى لقائك من غير ضراء مضرة ولا فتنة مضلة. هذا دعاء عظيم. اللهم إني أسألك الرضا بعد القضاء. المؤمن يحرص على مثل هذا الدعاء. يدمد أن الله يرضى عنه. كي الله سبحانه وتعالى يسوى ساتيسفيد دو توا. وبرد العيش بعد الموت. C'est ça l'essentiel, c'est بعد الموت. أما tout ce qui se passe avant la mort, ففي الحقيقة, c'est des épreuves et ça passe. La pauvreté, ça passe, la maladie, ça passe. Tout ça, ça passe. أما cette étape après le mort, c'est l'éternité الآن. الإنسان sera ressuscité ثم الموت. فلهذا جاء في الحديث أن الموت يذبح على صورة كبش. حتى la mort, elle sera égorgée à la صورة كبش. La mort, elle mourra. Il restera que l'éternité. فإما جنة إما نار فريق في الجنة وفريق في السعير. نعم أي من حيث الخلود l'éternité. أما مؤمن à cause de ses péchés, il pourra rentrer fi an-nar et sortir. Aqidat ahl as-sunnah. Lakin l'éternité c'est imma janna imma nar. Falihada an-nabi sallallahu alayhi wa sallam demandait bard al-aish. Ay une vie agréable ba'd al-maut. Kadhalik, ça veut pas dire que tu demandes pas une vie agréable qabla al-maut. La, lakin l'essentiel c'est hada. Fa kam min al-anbiya ils ont été éprouvés qabla al-maut. Ayyub, il a été malade pendant des années alayhi salatu wa salam. Yusuf, il a été emprisonné pendant des années, alayhi salatu wasalam. Ibrahim, il a été jeté dans le feu. Moussa, il a été expulsé de Misr. Le prophète Mohammed, sallallahu alayhi wasalam, il a été rejeté de Mecca. Ils ont souffert. Lakin, l'essentiel pour eux, c'était ba'd al-maut. Hakadha nahnu. On fait du'a an Allah, il nous facilite fi dunya ou fi l'akhira. Et si on est éprouvé fi dunya, fa nasbir. Falihada, le Nabi, sallallahu alayhi wasalam, il faisait beaucoup ce du'a. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. Je demande à Allah الخير في الدنيا وفي الآخرة. لكن l'essentiel est ton but, c'est بعد الموت. ولذة النظر إلى وجهك, c'est ça الشاهد. C'est pour ça qu'il a cité ce hadith dans notre chapitre. Et le Nabi صلى الله عليه وسلم, il a demandé de voir Allah subhanahu wa ta'ala ou de faire partie de ceux qui verront Allah azza wa jalla. Et il n'y a aucun doute que le Nabi sallallahu alayhi wa sallam fera partie de ceux qui verront Allah azza wa jalla. Bel c'est afdal al-bashar alayhi salatu wa salam. Wa shawq ila liqa'ik min ghayri dharra mudhirra wa la fitnatin mudhilla. Naam, kadhalik l'insan demande à Allah subhanahu wa ta'ala qu'il écarte des fitan. Akhrajahu Ahmad an Ammar ibn Yasir radiyallahu anhu وابن أبي عاصم عن فضال بن عبيد رضي الله عنه. وقد نفى أهل البدع الرؤية ولهم في ذلك بعض الشبه, منها قوله تعالى قال لن تراني ولكن انظر إلى الجبل. قال لن تراني ولكن انظر إلى الجبل. Ils ont argumenté avec ce verset, أي أهل البدع والضلال, pour dire, pour prétendre que l'être humain ne pourra pas voir Allah Azza wa Jal. Pourquoi? لأن موسى quand il a demandé à Allah Azza wa Jal de le voir, Allah subhanahu wa ta'ala قال لن تراني, أي tu ne me verras pas. فعندهم ce nafi montre que tu ne peux pas voir. Ça te montre أن أهل البدع والضلال, chaque munharif, toujours ils argumentent avec al-mutashabih et il délaisse al-muhkam. Tous ces versets l'an qui sont clairs. Wujuhun yawma'idhin nadhira ila rabbiha nadhira. Ils verront Allah Azza wa Jal. Et le hadith, innakum satarawna rabbakum. Vous verrez Allah. Des hadith wadiha, des versets clairs. Tout ça, ils l'ont rejeté et ils se sont accrochés à ce verset. Et fait le haqiqa, ce verset, c'est pas une hujja pour eux, c'est contre eux. Lakin ahlul dhalal, ils sont hakada. كما قال عز وجل فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه. أما ceux qui sont malades بالبدعة بالهوى les passions ils suivent ما تشابه منه مثل الخوارج مثل المرجئة مثل القدرية مثل الرافضة مثل tous ceux-là جميع أهل الأهوى ils sont tous unanimes sur ça أنهم يسويف المتشابه. Les versets clairs, des hadiths clairs, ils les délaissent. Et des autres textes qui sont expliqués par des versets ou des hadiths clairs, eux, ils les expliquent à leur manière et ils se sont égarés. Et ils ont appliqué hada sur cette sifa et sur beaucoup de sifa. Et ils se sont égarés. Iyadam billah. Et c'est ce qu'on verra, inshallah, dans le prochain dars. On lira leur shubah. Il en a cité quelques-unes, et il répondra, حفظه الله تعالى, فنسأل الله سبحانه وتعالى التوفيق.